தலைப்பு அவனோடு. தூரம் போனான் அவனும் அன்போடு. உயிர் பிடித்து உயிராய் வருகிறான் அவனே நான் என்பதை சொல்லிடணுமோ? கரங்கள் எங்கே கண்ணீர் வடிக்கிறேனே. உணர்வுகளை சேர்க்கவோ உனக்காக மீண்டும் உனை தேடுது ஒளித்த அன்பு.